36வது நாளுக்கான தியானம். சிலுவையின் நிழல். இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்கு வந்தேன். யோவான் 12:27. ஹோல்மன் ஹண்ட் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கும் வகையில் ஒரு ஓவியத்தை வரைந்தார். அதில் இயேசு நாசரேத்தில் தன் தகப்பனாரின் தச்சு கூடத்தில் தன் மேஜைக்கு பக்கத்தில் நிற்கிறார். அவர் தன் ரம்பை தரையில் வைத்துவிட்டு தன் கண்களை வானத்திற்கு நேராக பார்க்கிறார். வலிக்கும் தன் கைகளை, தன் தசைகளை தளர்வாக ரெண்டு கைகளையும் நீட்டுகிறார். சாயங்கால சூரியன் கதவின் வழியாக அந்த கூடத்திற்கு வருகிறது. அவர் அங்கு நின்று அப்படி கைகளை தளர்த்தும் போது அவருடைய நிழல் அவருக்கு பின்னாக ஒரு சிலுவையை போல காட்சியளிக்கிறது. அவர் அப்போதே சிலுவையில் அறையப்பட்டவரை போல அந்த காட்சி தெரிகிறது. அவருடைய தாயார் மரியால் தரையில் முழங்கார்படியிட்டு அதை பார்க்கிறார்கள். அவருடைய கரங்களில் கீழே இருந்த அந்த ஞானிகள் கொடுத்த பரிசுகள் இருக்கிறது. அவர்கள் அந்த நிழலை பார்த்து அதிர்ச்சி அடைவதைப் போல அந்த ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அந்த ஓவியம் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை ஞாபகப்படுத்துகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்ததை ஞாபகப்படுத்துகிறது. அதை அவர் சிலுவையில் சுமந்து தீர்ப்பதன் மூலமாகவே நிறைவேற்ற முடிந்தது. இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அவருடைய உள்ளம் அவர் அடையப் போகிற ஆக்கினையை குறித்து மிகவும் கலங்கியது. பிதாவே, இந்த வேளை நின்று இரட்சித்தருளும் என்று ஜெபித்தால் பிதா ஒருவேளை இறங்கி அவரை அந்த வேளை நின்று இரட்சித்திருப்பார். ஆனால் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்து இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று தம்மை முற்றிலும் அர்ப்பணித்தார். அவர் சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தினபடியால் நம் பாவங்கள் நீங்கி நாம் இரட்சிக்கப்பட்டோம். அவர் பாடுகளை சகித்தபடியால் நம் வியாதிகள் நீங்கி அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அவர் சிலுவையை சுமந்தபடியால் நாம் நம் இரட்சிப்பில் கழிகூர்ந்து அவரில் மகிழ முடியும். அவர் சுமந்த சிலுவைக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. சிலுவையின் நிழலில் அனுதினமும் அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் என்று ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி மறிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தாரே, அவரின் தியாகத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சிலுவை மரணத்தினால் எங்களுக்கு இரட்சிப்பு கிடைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீதிமான்களாக்கிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் எங்கள் துதி தோத்திரங்களை உமக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன்.